ಯಸ್ಯಾಭವದ್ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತು ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರ್ಯತೂರ್ಣಂ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮನನ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂದುಸುಂಭಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಚಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸಭಾಯೈ, ಇಂದ್ರೇ ದಿನಂ ಶ್ರೀ ವರದರಾಜ ಪಂಚಾಶತ್ என்கிற ஸ்தோத்திரத்தில் ஒன்பதாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்போம். சர்க்கஸ்திதி பிரளய விப்ரம நாட்டிகாயாம் சைலூஷவத் விவித பேஷ பரிக்ரஹந்த்வாம் சம்பாவயந்தி ஹிருதயேன கரீஷ தன்யாஹ சம்சார வாரிணிதி சந்தரணைக போதம் அப்படிங்கிற போல ஸ்லோகம். இதன் அன்வய கிரமம், ஹே கரீஷ, சர்க்கஸ்திதி பிரளய விப்ரம நாட்டிகாயாம் சைலூஷவது விவித வேஷ பரிகிரகம் துவாம் சம்சார வாரிணிதி சந்தரணைக போதம் தன்யாக ஹிருதயேன சம்பாவயந்தி அப்படிங்கிற போல அன்வய கிரமம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் இரண்டு விதமான அர்த்தங்களை மிகவும் தெளிவாக சாதித்திருக்கிறார். என்னன்னாக்கா, அதில் முதல் இந்த ஜகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் ஆகிற மூன்று காரியங்களையும் பெருமாள் தான் பண்ணுறார் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பெருமாளை அடைவதற்கு, அதாவது மோட்சத்தை அடைவதற்கு வேற யாரும் உபாயம் இல்லை, பெருமாளே தான் உபாயம் சாதனம் அப்படிங்கிற இரண்டு அர்த்தங்களையும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக சாதித்திருக்கிறார். என்னன்னாக்கா, சர்க்கஸ்திதி பிரளய விப்ரம நாட்டிகாயாம் சைலூஷவது விவித வேஷ பரிகிரகம். இந்த ஜெகத்தாகிற நாடகம், ஏதோ ஒரு நாடகம்னாக்கா பலவித வேஷத்தை விட்டுண்டு நிறைய பேர் நடிப்பா, அந்த மாதிரி இந்த ஜெகத்தாகிற நாடகத்தில் பலவிதமான வேஷங்கள் எடுத்துண்டு சைலூஷவது ஒரு நடிகன் போல இந்த ஜெகத்தில் இருக்கிறான். என்னன்னாக்கா, பெருமாள் பலவிதமான வேஷம் அப்படின்னும் பொழுது சர்க்கஸ்திதி பிரளய விப்ரம சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் ஆகிற மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ரட்சிக்கிறதுன்றது சாட்சாத்தா பெருமாளுக்கே சம்பவிக்கிறது. இதில் சிருஷ்டி சம்ஹாரம் இந்த இரண்டு காரியத்தையும், சிருஷ்டி காரியத்தை சதுர்முகன் பண்ணுறான், சம்ஹார காரியத்தை ருத்ரன் பண்ணுறான். இந்த இரண்டு காரியங்களுக்கு இன்னொருத்தர் பண்றான்றது ஸ்ருதி பிரசித்தம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் ஆகிற மூன்று காரியத்தையும் பெருமாள் தான் பண்ற அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, பெருமாள் சிருஷ்டி காரியத்தை சம்ஹார காரியத்தை ஆகிற ரெண்டுத்தையும் சதுர்முகனை கொண்டும் ருத்ரனை கொண்டும் தான் தான் பண்ற அப்படின்னாக்கா, அவ ரெண்டு பேருக்குள்ள இவர் அந்தரியாமியாக இருந்து கொண்டு அந்த செயலை செய்யற, ரட்சிக்கிற காரியத்தை சாட்சாத்தாகவே பண்ணிடுற, மற்ற ரெண்டு காரியத்தையும் அவளுக்குள்ள தான் அந்தரியாமியாக இருந்துட்டு அந்த செயலை செய்யற. ஆக சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் ஆகிற மூன்று காரியங்களையும் பெருமாள் தான் பண்றார் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றது. இதையே ஸ்ருதியானது பெருமாளுக்கு லட்சணமாகவும் பாஷ்யகாரர் சாதிச்சிருக்கார். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யற்பயந்தி அபிஷம் விசந்தீதி தத்விஜிஜாசஸ்வ தத்பிரம்மேதி அப்படின்ட்டு, இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயமாகிற காரியங்களை யார் பண்ணுறாளோ அவாதான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு ஸ்ருதி ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. ஆக சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் காரியங்களை பெருமாள் தான் பண்ணுற, அந்த காரியங்களை ஒரு நாடகத்தில் பலவிதமான வேஷங்கள் எடுத்துட்டு நடிக்கிறது போல அப்படின்னாக்கா, சதுர்முகனாகவும் ருத்ரனாகவும் ஆகிய பலவிதமான வேஷங்கள் எடுத்துக்கொண்டு இந்த சிருஷ்டி ஸ்திதி காரியங்களை, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்களை பெருமாள் பண்ற. இந்த காரியத்தை பெருமாள் எப்படி பண்ற அப்படின்னாக்கா, ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யறதே சிரமம், பலவிதமான காரியத்தை ஒருத்தர் பண்றாருனாக்கா அது எவ்வளவு சிரமமா இருக்கும். அவ்வளவு சிரமப்பட்டு இந்த காரியத்தை பண்றதுனால பெருமாளுக்கு என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி வருது. பிரயோஜனம் உத்திச நமந்தோபி பிரவர்த்தத்தைன்னு ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னாக்கா, ஒரு காரியத்துல ஒருவித பிரயோஜனமும் இல்லைன்னாக்கா அந்த காரியத்தை யாரும் அறிவில்லாதவன் கூட அந்த காரியத்துல பிரவர்த்திக்க மாட்டான்னு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரயோஜனம்னு எடுத்துட்டோம்னாக்கா ரெண்டு விதம் உண்டு, சுவார்த்தம் பரார்த்தம். ஒன்று, இந்த காரியத்தை பண்ணுறதுனால தனக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இல்லைன்னாக்கா அந்த பண்ணுற காரியத்தினால மற்றவாளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இந்த இரண்டு விதத்தில் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருந்ததுன்னாக்கா அந்த காரியம் சபலம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பெருமாளுக்கு இந்த ஜெகத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி காரியங்களை பண்ணுறதுனால பெருமாளுக்கு என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னாக்கா இதில் ரெண்டு பிரயோஜனத்தில் சுவார்த்தம் பரார்த்தம். சுவார்த்தம்னாக்கா தனக்கு, பெருமாளுக்கு தனக்குன்ட்டு ஏதாவது பிரயோஜனம் வருதா இந்த சிருஷ்டி ஸ்திதி காரியங்களை பண்ணுறதுனால, தனக்குன்ற மாதிரி ஏதாவது பிரயோஜனம் வருதான்னாக்கா அப்படிப்பட்ட பிரயோஜனம் பெருமாளுக்கு அபேட்சை இல்லை. ஏன்னாக்கா பெருமாள் அவாப்த சமஸ்த காமன், எதையும் சிரமப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணி அடைய வேண்டிய பிரயோஜனம்ட்டு பெருமாளுக்கு எதுவும் கிடையாது, எல்லா விதமான பயனையும் அடைந்தவன் அப்படிங்கிற போல அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு பிரயோஜனம் இந்த காரியத்தினால ஏற்படுமானாக்கா இல்லை. சரி, தனக்கு இல்லைன்னாக்கா மற்றவாளுக்காக இந்த இந்த காரியத்தினால பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னாக்கா, மற்றவாளுக்காக இந்த காரியம் பண்றேன், மற்றவாளுக்கு பிரயோஜனமா இருக்குன்னாக்கா அந்த காரியம் எந்த விதத்துல இருக்கணும், மற்றவர்களுக்கு ஒரு ஹிதமா இருக்கணும், மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கணும், துக்கத்தை கொடுக்காதபடி வெறும் ஹிதத்தையே கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனா இந்த ஜெகத்துல பார்த்தோம்னாக்கா ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக அப்படிங்கிற துக்கங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடியதான இந்த ஜெகத்து மற்றவர்களுக்காக பிரயோஜனத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது, அதுவும் பரார்த்த பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆக இந்த காரியத்தினால சுவார்த்த பிரயோஜனமும் இல்லை, பரார்த்த பிரயோஜனமும் இல்லை, பெருமாள் இந்த காரியத்தை பண்ற அப்படிங்கிறது எந்த விதத்துல உபபத்தி ஆகும் அப்படிங்கிற போல ஒரு கேள்வி வந்து, அதுலதான் மற்றவர்களுக்காக பிரயோஜனம் உண்டு. என்னன்னாக்கா நம்ம அனாதிகாலமா பண்ணிட்டு இருக்கிற கர்மாவை தொலைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையோ, அந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து சீக்கிரமா உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் தொலைச்சிட்டு என்னிடத்துல வாழ்ற ரீதியில பெருமாள் நமக்கு இந்த இடத்த சிருஷ்டிச்சு கொடுத்து நம்ம பண்ண கர்மாவை தொலைக்கிறதுக்குன்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையோ, அந்த இடம் தான் இந்த ஜெகத்து. அந்த விதத்துல நமக்கு பிரயோஜனம். அப்படி இருக்கிறதுனா இந்த காரியம் பெருமாள் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற போல அந்த இடத்துல சாஸ்திரக்காரெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கார். ஆக இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தா பெருமாள் தான். சரி, இவ்வளவு பெரிய காரியத்தை பெருமாள் எப்படி பண்ற அப்படின்னாக்கா ஒரு அனாயாசமா பண்றாராம், விளையாட்டாக பண்றாராம். லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்ட்டு பாஷ்யக்காரர் பாஷ்யத்திலையும் சாதிச்சிருக்கார். இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயமாகிற இவ்வளவு பெரிய காரியத்தை பெருமாள் ரொம்ப அனாயாசமா பண்றார், லீலா விளையாட்டாக இந்த காரியத்தை பண்றன்ற போல இருக்கு. ஆக சிருஷ்டி ஸ்திதி கர்த்தா, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் ஆகிற மூன்று காரியத்தையும் பெருமாள் தான் பண்ற. மற்றவர்களுக்குள்ள அந்தரியாமியாக இருந்துண்டோ தானே சாட்சாத்தாகவும் எல்லா விதமான காரியத்தையும் பெருமாள் தான் பண்றன்றது முதல் அர்த்தத்தை சுவாமி தேசிகன் முதல் இரண்டு பாதங்கள்னால சாதிச்ச. அப்படிப்பட்டதான உன்னை துவாம் சம்சார வாரிணிதி சந்தரணைக போதம், இரண்டாவதான அர்த்தம் பெருமாளை அடைவதற்கோ அதாவது மோட்சத்தை அடைவதற்கோ உபாயம் என்ன, சாதனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வேற யாருக்கிட்டையும் போக வேண்டாம், பெருமாளை அடைவதற்கு பெருமாளே உபாயம். பெருமாளை தவிர்த்து வேற யாரும் எந்த ஒரு விஷயமும் உபாயம் இல்லைன்றது ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் இதிகாச புராணங்களும் எல்லாமே பெருமாளை அடைவதற்கு சொப்பிராப்தோ ஸ்வசீவ உபாயா, அவரை அடைவதற்கு பெருமாளை அடைவதற்கு பெருமாளையே தான் உபாயம் அப்படிங்கிறது எல்லாருமே தீர்மானம் பண்ணி எல்லோராலும் மோட்சத்தை அடையணும்னாலோ ஒன்று அடையணும்னாலோ உன்னையே உபாயமாக எடுத்துட்டு உன்னையே தான் எல்லாரும் தியானம் பண்ணுறா. அப்படிப்பட்டவரான நீ இந்த ஜெகத்தாகிற சம்சாரம் சம்சார வாரிணிதி துக்க பகுளம் நிறைந்ததாக இருக்கக்கூடியதான இந்த சம்சாரமாகிற கடலை கடப்பதற்கு ஒரு படகு போல, இந்த கடலை கடக்கிறதுக்கு ஒரு ஹேத்து ஒரு உபாயம் தேவையில்லை, அந்த கடலை கடக்கிறதுக்கு ஒரு படகு போல பெருமாள் யார் யார் இருக்காருனாக்கா பெருமாள் தான் உபாயமாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவரான உன்னை எல்லோரும் தியானித்து மோட்சத்தை அடையிறார். ஆக சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் ஆகிய மூன்று காரியத்தையும் பெருமாள் தான் பண்ற. பெருமாளை அடைவதற்கும் மோட்சத்தை அடைவதற்கும் வேறு யாரும் உபாயம் இல்ல, பெருமாளே தான் உபாயம். அப்படிங்கிற இரண்டு விதமான அர்த்தங்களை இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக சுவாமி தேசிகன் நமக்கு சாதித்திருக்கிறார். கபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.